இந்த 22வது பாடலும் நாம் ஏற்கனவே பார்த்த பாடலின் கருத்துப்படி அமைந்த பாடல். நாம் ஏற்கனவே முன்பு நாட்டுப்படலத்தில் பார்த்தோம், வன்மை இல்லை ஓர் வறுமையின்மை, திண்மை இல்லை நேர் செருமை செருநறியின்மை, உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்களா என்று பார்த்தோம் அல்லவா. அந்த பாடலினுடைய அந்த கருத்தினுடைய ஒரு சாயலாகத்தான் இந்த பாடலும் அமைந்தது. இந்த பாடல்களில் கம்பருடைய ஒரு பறந்து விழுந்த சிந்தனை, எல்லோரும் எல்லாம் பெற்றிருக்க வேண்டும், இல்லாமல் இல்லாத நிலை இருக்க வேண்டும் என்று அவர் கருதிய அவருடைய மனப்பாங்கை நாம் கண்டுகொள்கிறோம். கவிஞர்கள் பெரும்பாலும் சமூகத்தை ஆற தழுவி நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார். கவிஞர்களில் விதிவிலக்கும் இருக்கிறது, சுயநலம் மிக்கவர்களாக மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத கவிதைகளை யாக்கக்கூடியவர்களாக கவிஞர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். ஆனால் லட்சிய பிடிப்பு மிக்க கவிஞர்களாக பாரதி, கம்பன், இளங்கோ போன்ற கவிஞர்கள் காலந்தோறும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறார். இதுல சொல்லவில்லை என்பதனால் அவரை நான் சேர்க்கவில்லை என்று பொருள் அல்ல. ஒரு சிலரை சொல்லும் போது அதை மற்றவர்களும் அது போன்ற உள்ள எல்லோரையும் உள்ளதான் இருக்கும். ஒரு மூன்று பேரை நான் குறிப்பிடுகிறேன் என்றால் அந்த மூன்று பேர் மட்டும் பொருள் அல்ல, அது போன்ற எல்லோரையும் எடுத்துக்கொள்ள. அது பொதுவாக இது ஒரு தமிழில் ஒரு வழக்கம் உண்டு, ஒன்று ஒளி பொது சொல் என்று சொல்வார். நாம் ஒருவரை பற்றி சொல்லும் போது அதை போன்ற மற்றவர்களையும் நாம் அதில் உள்ளது பேர்களை நாம் சொல்லும் போது அதில் மற்ற கவிஞர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை நாம் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும், அவர்களை விட்டு விட்டோமே என்று நாம் கருத வேண்டியது. அல்லாது நிற்பார் பிறர் இன்மையும் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை அவை வல்லார் அல்லாரும் இல்லை, எல்லாரும் எல்லா பெரும் செல்வமும் செய்தலாலே இல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ சொல்கிறார். அல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை. இது நாம் அங்கு பார்த்த அந்த சொல் தான், அந்த வாக்கியம். உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலா, அங்கு தனித்துவமாக அடையாளப்படுத்தக்கூடிய கல்வி சிறப்பு இல்லை என்று சொன்னார். இங்கு என்ன சொல்கிறார் என்றால் அதே கருத்தை வேறு மாதிரியாக சொல்கிறார், வேறு வாக்கியங்களில் சொல்கிறார். கல்வியில் சிறந்த கல்விமான்கள் என்றும் இல்லை, கல்வி கற்காத பாமரர்கள் என்றும் இல்லை என்று சொல்கிறார். இந்த ரெண்டு பிரிவு அங்கு இல்லை என்று சொல்கிறார். அப்படியானால் என்ன பொருள்? அங்கு எல்லோரும் கல்வி கற்றிருந்தார்கள் என்பது பொருள். அதைத்தான் சொல்கிறார், கல்லாது நிற்பார் பிறரின்மையும், அதாவது கல்வி கற்காமல் பயனின்றி நிற்பவர்கள் என்று பிறர் யாரும் இல்லாததால் பிறர் இன்மையும் பிறர் இல்லாமையால் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை, பிறர் கல்வி முழுக்க கற்று அடைகண்டவர் கற்று துறை போயவர் என்று குறிப்பிடும்படி அங்கு யாரும் இல்லை. அதை வல்லர் அல்லாரும் இல்லை, கல்வியில் வல்லவர்கள் அல்லாதவர்களும் இல்லை, அதாவது பெரும் கல்விமான்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்களும் அங்கு யாரும் இல்லை, பாமரர்கள் என்று சுட்டிக்காட்டக்கூடியவர்களும் அங்கு யாரும் இல்லை. ஏனென்றால் அங்கு எல்லோருக்கும் சமமாக கல்வி இருக்கு, சம அளவில் எல்லோரும் அறிவு பெற்றவர்களாக இருந்தார், அறிவில் ஏற்ற தாழ்வு இல்லை, கல்வியில் உயர்வு தாழ்வு அங்கு இல்லை. இப்போது நாம் பார்க்கிறோம், இப்போது கல்வியின் சதவீதம் நாம் அதிகரித்திருக்கிறது. கல்வி கற்றவர்கள் படிப்பறிவு வாய்ந்தவர்கள் மிகுந்திருக்கிறார்கள், பட்டப்படிப்பு படித்தவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த கல்விக்கிடையே பேதம் இருக்கிறது. ஒருவர் கற்ற கல்வியை வைத்து அவர் மதிப்பிடப்படுகிறார், ஒருவர் உயர்கல்வி கற்றவராக ஒருவர் அதை அவரை விட கொஞ்சம் தாழ்ந்து கற்றிருப்பதாக அவர் பெற்ற பட்டங்களை வைத்து நாம் அளவிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலேயே நாம் அவர்களுடைய தராதரத்தை தீர்மானிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இப்போது இருக்கிறது. இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த இந்த காலகட்டத்திலும் கூட எல்லோரும் சமம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் சமநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான், மக்களில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்ற ஒரு நிலை வந்த இந்த காலகட்டத்தில் கூட கல்வியை வைத்து பேதம் மிக அளவில், மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. கல்விகளிலேயே, ஒரே துறை சார்ந்த கல்வியிலேயே பல பேதங்கள் இருக்கிறது. மருத்துவத்துறை சார்ந்து பார்த்தீர்கள் என்றால் அதிலேயே பல படிநிலைகள் இருக்கிறது. அதில் உச்சபட்சமான கல்வி கற்றவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு உயர்வாக கௌரவிக்கப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மிக சாதாரண கல்வி கற்ற மருத்துவர் என்ற பெயருக்குரியவரும் இருக்கிறார். இப்படியாக ஒரே துறையிலேயே நாம் பேதங்களை பார்க்கிறோம். ஆனால் கம்பர் அந்த பேதங்களையெல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு ஒன்றை சொல்கிறார், சிறந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று அங்கு யாருமே இல்லை. எல்லோருமே சம அளவு அறிவுடையவர்களாக, சம அளவு கல்வியில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு நிலையை சொல்லுகிறார். அல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை அவை வல்ல அல்லாரும் இல்லை என்று சொல்ல. அப்படியானால் எல்லோரும் எல்லாம் கற்றுவிட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. இப்போது மருத்துவத்துறையில் ஒருவர் பலரும் கற்கிறார்கள் என்றால் அந்த மருத்துவத்துறையில் எல்லோரும் சம அளவு அறிவு படைத்தவர்களாக இருந்தார் என்று எடுத்துக்கொள்ளுது. புலமை மிக்கவர்களாக இருந்தார், கவிதை இலக்கணம் போன்ற துறைகளில் புலமை மிக்கவர்களாக இருந்தால் எல்லோரும் உச்சபட்சமான அந்த அறிவை அடைந்தவர்களாக இருந்தார். இசைத்துறையில் எல்லோரும் அந்த இசை குறித்த அறிவில் உச்சமடைந்தவர்களாக இருந்தார். அப்படி எடுத்துக்கொள்ளுது. அப்படி ஒவ்வொரு துறையிலும் எல்லோரும் சம அளவு திறன் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதைத்தான் கம்பர் இங்கு இவ்வாறு குறிப்பிடுகிறார். அல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை அதை வல்லர் அல்லாரும் இல்லை. அடுத்து சொல்லுகிறார், அடுத்ததுதான் இந்த உலகம் எப்போதும் எது தேவை என்று இந்த உலகத்தில் நேர்மையாளர்களும் அன்பு சார்ந்த இதயம் உடையவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலையை சொல்கிறார். எல்லோரும் எல்லா பெரும் செல்வமும் எய்ததலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதம். இதற்கு உரையே தேவையில்லை, மிக எளிமையான வாசகத்தால் அமைத்திருக்கிறார். எல்லோரும் எல்லா பெரும் செல்வமும் எய்ததலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை. அங்கு செல்வம் உடையவர்கள் என்ற ஒரு பிரிவும் இல்லை, ஏழைகள் என்ற ஒரு பிரிவும் இல்லை. எல்லோரும் எல்லாம் பெற்றிருந்தார்கள். இந்த வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் எவையோ, என்னென்ன வசதி திங்க் துண்டிப்பாயிடுச்சு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் பாஸ் பண்றேன். ஐயா நீங்க மியூட் இடையில இடையூறு ஆயிடுச்சு, யாரோ அழைச்சிருக்கேன். சரி ஐயா நம்ம தொடரலாம். எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ என்று சொல்லுகிறார். எல்லோரும் எல்லாம் அடைந்திருந்தார், எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லோரிடத்தும் இருந்தது. அதனால் அங்கு இந்த பிரிவினை பேதம் இல்லை. செல்வம் உடையவர்கள், செல்வமற்றவர்கள், ஏழை பணக்காரன் என்ற பேதம் அங்கு இல்லவே இல்லை, சமநிலை இருந்தது என்று சொல்கிறார். இது கம்பருடைய மனக்கிடக்கை, அவருடைய உள்ளம் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை கற்பனை செய்கிறது, செய்து அதை அயோத்தியின் மீது அவர் சுமத்தி பாடியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்வது. இப்படியாக அந்த அயோத்தி இருந்தது என்று சொல். மாதோ என்பது இறுதியில் உள்ள அசை சொற்கள், அவற்றிற்கு நாம் தனியாக பொருள் பார்க்க வேண்டும். மாது ஓ என்ற இரண்டுமே அசையாக வந்து அதற்கு நாம் தனியாக பொருள் பார்க்க வேண்டும். இதுதான் அந்த பாடல் ஒரு எளிமையான பாடல் தான், இதில் சந்தேகங்கள் இருக்கு. ஐயா இந்த இன்மை அப்படின்றதுக்கு இப்பிறவி அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது அது எப்படி இதுல இம்மை இடையில் இம் வரும் இம்மை இது இன்மை பிறர் இன் ஐயா இந்த இன்மைக்கும் இந்த இப்பிறவி அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஐயா? பெரும் வித்தியாசம் இருக்கு, அது வேற இது வேற. அது இன்மை என்பது இப்பிறவி, அது இம் ஒரு வேடையில இந்த பிறவியை குறிப்பதற்கு ரெண்டுக்குமே பொருள் அடிப்படையிலும் வித்தியாசம் இருக்கிறது, வார்த்தையும் அடிப்படையில் ரெண்டுமே வேறுவார். சரிங்க சரிங்க. ரெண்டுக்குமே இல்ல, இல்ல இல்லாத தன்மை இல் என்ற சொல்லிலிருந்து இன்மை வருகிறது. அது ஈ என்ற சுட்டு சொல்லிலிருந்து வருகிறது. ஈ என்ற அந்த ஒரு எழுத்து ஒரு மொழியாகி அந்த சுட்டு சொல்லிலிருந்து இம்மை வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம். சரிங்க ஐயா. இந்த அவை வல்லர் அப்படின்னா அந்த அவை அவையில் சிறந்தவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அவை என்பது இங்கு ஒரு சுட்டு சொல்லாகத்தான் இருக்கு. சுட்டு சொல்லுன்னா அவை என்பது இங்கு கல்வி, கல்வியின் பல்வேறு பிரிவுகளை கல்வி முற்ற என்று சொல்கிறார் அல்லவா. கல்வி முற்ற பல்வேறு கல்வி கல்வியையும் குறிக்கிறது. அவை வல்லார் என்பது அந்த கல்வியின் பிரிவுகள், அவற்றில் வல்லவர்கள் எல்லாரும் இல்லை. அவை என்பது அந்த கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு சுட்டு சொல்லாக இருக்கிறது. அவை வல்லர் எல்லாரும் இல்லை என்று அவை என்பது சபையை குறிக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் பொருள் மாறாது, பொருள் அதே பொருள்தான் வருகிறது. அவையில் வல்லவராக இருப்பவர் கல்விமானாக, கல்விமான் தானே அவையில் வல்லவராக இருக்கும். ஒருவர் அவையில் வந்து சிறப்பாக தன்னுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் சிறந்த கல்விமானாகத்தான் இருக்கும். ஆக அவை வல்லர் என்பதற்கு அவையில் வல்லவர்கள், அவையில் தங்களுடைய திறனை கல்வித்திறனை வெளிப்படுத்தக்கூடிய வல்லவர்கள் என்று எடுத்துக்கொண்டு அப்படி வல்லவர்கள் அல்லாதவர்களும் இல்லை என்று பொருள் எடுத்துக்கொண்டாலும் தவறாக, பொருள் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும். நீங்கள் மிக கவனித்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறீர்கள். உண்மையில் அப்படியும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு பொதுவாக அந்த ஓட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவை என்பது சுட்டி சொல்லாகத்தான். இங்கு இவர் என்ன பொருள் சொல்லியிருக்கிறார்? கற்றவரும் கல்லாதவரும் பொதுவா சொல்லி சொல்ல விவரித்தவர் ரெண்டு விடமாகவும் எடுத்து, அவை என்பதை ஒரு சுட்டி சொல்லாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சபையை குறிப்பதாக. சரியா. இன்மை என்க என்ன யார் பொருள் அந்த வார்த்தைக்கு? இன்மை என்றால் இல்லாத, இல்லாதது. உண்டு என்பதற்கு எதிர்மறை இன்மை. பிறர் இன்மையில், பிறர் இல்லாததால். அதாவது இப்ப வந்து சில சில பேர் வீட்டுல இருப்பாங்க, ஏதாவது அப்பா படிச்சிருப்பாரு, இல்லாட்டி லைக் கணவர் படிச்சிருப்பாரு, பெண் மனைவி வந்து அவர் இல்லாம அவங்க இல்லைன்னா வந்து அவங்களால செக் புக் கையெழுத்து போட முடியாது, இல்லாட்டி அந்த மாதிரி இல்லாட்டி அவங்களுக்கு எப்படி சில சில காரியங்கள்லாம் பண்ண முடியாது. அது அது அப்படி எடுத்துக்கலாமா? கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் அப்படி அப்படி எடுத்துக்க முடியுமா ஐயா? பிறர் அவங்க மற்றவங்க இல்லாததுனால ஒன்றும் தெரியாம இருக்கா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. பொருள் வந்து அந்த அடிப்படையில் பார்த்தா இதனுடைய அடிப்படையே மாறி போயிருக்க, யாரோ அங்கே படிக்காம இருக்காங்க அப்படி. அல்லாது நிற்பார் என்பது அல்லாதவர்கள் என்ற பொருளை தருகிறது. அல்லாது நிற்பார், அதாவது கல்வி கற்காமல் பயனின்றி நிற்பவர்கள் பிறரின்மையில், அப்படி யாருமே இல்லாதது இல்லாததனால் என்று சொல்கிறார். அதுதான் பொருள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று, அதாவது அந்த வார்த்தையை எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், இயல்பான ஒரு ஓட்டத்தோடு சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லலாம் என்றால், அல்லாது நிற்பார் பிறரின்மையின் என்பதை அல்லாதவர்கள் இன்மையின் என்று எடுத்துக்கொள்ள, அல்லாதவர்கள் இன்மை, அல்லாதவர்கள் இல்லாததனால், அதாவது கல்வி கற்காதவர்கள் என்று யாரும் இல்லாததனால் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை, அவை வல்லர் அல்லாரும் இல்லை, அதாவது கற்காதவர்கள் என்று யாரும் இல்லை, எல்லோரும் கற்றி இருக்கிறார்கள். அதனால் கல்வியில் வல்லவர்கள் என்ற ஒரு பிரிவும் இல்லை, கல்வியில் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு பிரிவும் இல்லை என்று அடுத்த வரியில் சொல்லுங்கள். இந்த வரிக்கு பொருள் அவ்வளவுதான், கல்லாத நிற்பார குறர் இன்மையின் என்பதற்கு கல்லாதவர்கள் இன்மையால், கல்லாதவர்கள் என்று யாரும் இல்லாததனால் என்ற. இல்ல இதுல பிறர் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தான் எனக்கு புரியல. பிறர் என்றால் எல்லோரும் கற்றிருக்கிறார்கள், பிறர் ஒரு கற்காதவர்கள் என்ற ஒரு குழிவை நாம் சொல்ல முடியாது, அவர்களை தனித்து அடையாளப்படுத்த முடியாது என்பதனால் அந்த பிறர் என்ற வார்த்தை வந்து. அந்த பிறர் என்ற வார்த்தை கொஞ்சம் குழப்பக்கூடியதாக இருக்கு, அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. தான் கல்லாது நிற்பார் யாரும் யாரும் என்று சொல்லியிருந்தால் சரியாக இருக்கும். கல்லாது நிற்பார் யாரும் இல்மையால் என்று சொல்லியிருந்தால் மிக எளிமையாக பொருள், கல்லாது நிற்பார்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் மிக எளிமையாக புரிந்திருக்கும். அது பிறர் என்ற வார்த்தை என்பதனால் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் தரக்கூடியதாக இருக்கும், அதை அப்படி குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு அர்த்தம் அவ்வளவுதான், அல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் என்பதற்கு அல்லாதவர்கள் யாரும் இல்லாததனால் அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான். நீங்கள் சொல்வதுபடி பார்த்தால் அது பாட்டினுடைய அடிப்படை கருத்தை மாறிக்கும். அவர் சொல்ல வந்த கருத்து அங்கு கல்வி கற்காதவர்கள் என்று யாருமே கிடையாது, எல்லோரும் கற்றிருக்கிறார் என்பதுதான். அதே போல அடுத்த இரண்டு அடிகளில் அங்கு இல்லாதவர்கள் என்று யாரும் இல்லை, ஏழை பணக்காரன் என்ற பிரிவு அதனால் இல்லை என்று சொல். எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது, அதனால் யாரும் யாரிடத்தும் சென்று பொருள் பெற வேண்டியதில்லை, யாரிடத்தும் யாசகம் கேட்க வேண்டியது, அதனால் அந்த பிரிவு இல்லை என்று சொல். அடுத்து ஒரு பாடல் அந்த அயோத்திய நகரத்தையே உருவகமாக சொல்லுங்க. ஏகம் முதற் கல்வி முளை தெழுந்து எண்ணில் கேள்வி, ஆகும் முதல் பனை போக்கி அருந்தபத்தின் சாகம் தொழைத்து அன்பருந்தி தருமம் வளர்ந்து போகம் கனி ஒன்று பொழுத்தது போலும் அன்றே என்று சொல். அதாவது கல்வி என்ற ஒரு விதை, அந்த விதை முளைக்கிறது, அந்த விதை முளைத்து கேள்வி என்ற பல்வேறு கிளைகளை பரப்புகிறது. அந்த கிளைகளிலெல்லாம் தவம் தவம் என்ற இலைகள், இலை தழைகள் உருவாகின்றன. கல்வி என்ற விதை முளைக்கிறது, அதிலிருந்து கேள்வி என்ற பல்வேறு கிளைகள் கிளைக்கின்றன. அந்த கிளைகளிலெல்லாம் தவம் என்ற இலைகள் உருவாகின்றன. அதன் பிறகு அதிலிருந்து அன்பு என்ற ஒட்டு வருகிறது, அது தர்மம் என்ற பூவாக மலர்கிறது. பிறகு அந்த பூவிலிருந்து இன்பம் என்ற கனி ஒன்று விளைந்தது போல அந்த அயோத்தி இருக்கிறது என்று சொல்ல ஒரு உருவகமாக ஒரு காட்சியை நம் கண்முன்பு கொண்டு வந்து காட்சி. அதன் மூலம் அந்த அயோத்தியில் கல்வி நிறைந்திருந்தது, கேள்வி நிறைந்திருந்தது, தவம் மிகுந்திருந்தது, அன்பு ததும்பி இருந்தது, கருமம் நிறைந்திருந்தது, இன்பம் அதிகமாக இருந்தது என்பதை சொல்லிவிடுகிறார். இப்படி சொல்ல வந்தவர் இதையே ஒரு உருவகமாக்கி சொல்கிறார். அங்கு கல்வி கேள்வி தர்மம் தவம் அன்பு இன்பம் எல்லாம் இருந்தது, இவற்றின் ஒட்டுமொத்த சேர்க்கையாக அந்த அயோத்தி மாநகரம் திகழ்ந்தது என்பதை சொல்ல வந்தவர் அதை ஒரு உருவகமாக சொல்கிறார். கல்வி என்ற விதையில் இருந்து கேள்வி என்ற பல கிளைகள் கிளைக்கின்றன. அந்த கிளைகளில் தவம் என்ற இலைகள் உருவாகின்றன. பிறகு அன்பு என்ற மொட்டு வெளிப்படுகிறது. பிறகு தர்மம் என்பது மலர்கிறது. பிறகு இன்பம் என்பது தணிகிறது இவ்வாறாக அந்த அயோத்தி திகழ்ந்தது. இப்படி இன்பமே ஒரு கனியாக உருவெடுத்தது போல அந்த அயோத்தி திகழ்ந்தது என்று பாடலை முடிக்கிறார். இப்படி ஒரு உருவகமாக பாடலை அமைத்திருக்கிறார் இந்த பாடல். ஏகம் முதற்கல்வி முளைத்தெழுந்து. ஏகம் என்பது ஒன்று. ஏகம் முதற்கல்வி, முதல் என்பது விதையை குறிக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் முதலாக இருக்கக்கூடியதனால் விதைக்கும் முதல் என்று பெயர். ஏகம் முதல் என்றால் ஒரு விதை. ஏகம் முதற்கல்வி அதாவது ஒரு விதையாகிய கல்வி முளைத்து எழுந்து, முளைத்து அப்படியே வளர்ந்து வந்து எண்ணில் கேள்வி ஆகும் முதல்தின் பனை போக்கி. எண்ணற்ற கேள்வி, கேள்வி என்பது கேட்டறிதல், அது எண்ணற்ற வகை. எண்ணில் கேள்வி, எண்ணில் என்றால் எண்ணற்ற என்றார். எண்ணற்ற கேள்வி ஆகும், கேள்வி ஆகின்ற முதல்தின் பனை போக்கி. முதன்மையான திண்மையான கிளைகளை பரப்பி. பனை என்றால் கிளை, மரக்கிளை என்றார். பனை என்றால் கிளை. அப்படி பல கிளைகளை அது பரப்பி கல்வி என்ற அந்த விதையில் இருந்து கேள்வி என்ற கிளைகள் உருவாகின்றன. அந்த கல்வி என்ற விதை பல கிளைகளை பரப்புகிறது. பனை போக்கி அருண் தவத்தின் சாகம் தழைத்து. சாகம் என்றால் இலை என்றார். இலை அருண் தவமாகிய சாகத்தை அது வெளிப்படுத்துகிறது. அதிலிருந்து அருந்தபமாகிய இலைகள் தழைக்கின்றன என்று சொல்கிறார். சாகம் என்றால் இலை. தழைத்து அன்பு அரும்பி, அன்பு என்ற மொட்டு அரும்பி தருமம் மலர்ந்து. அறம் என்ற பூ பூத்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலும் அன்றே. போகம் என்றால் இன்பம் என்றார். ராஜ போகம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. போகம், பெரும் போகத்தை அனுபவிக்கிறான் என்றெல்லாம் சொல்கிறார்கள். போகம் என்றால் இன்பம். இன்பமாகிய கனி ஒன்று பொழுத்தது போலும் அன்றே. போன்றிருந்தது அந்த அயோத்தி. அயோத்தி என்பதை நாம் இங்கு கொண்டு வந்து சேர்த்து கொள்ள வேண்டும். அயோத்தி என்ற சொல் இல்லை, அப்படியாக அயோத்தி இருந்தது என்று முடிக்கிறார். ஒரு உருவகமாக அயோத்தியை உருவகித்து காட்டுகிறார். இதுதான் இந்த பாடலினுடைய. இதில் சில சொற்கள் அரிய சொற்கள் இருக்கின்றன. ஏகம் என்ற சொல் தெரியும். ஏகம் என்றால் ஒன்று. ஏக முதல், முதல் என்பது அந்த முதல் அடியில் விதை என்ற பொருளில் வரும். ஏக முதற் கல்வி, ஒரு விதையாகிய கல்வி முளைத்து என்பது முதல் அடியில் அந்த முதல் என்றது சொல் தரக்கூடிய அர்த்தம். முதல் என்றால் விதை என்றால். அடுத்து பனை என்ற சொல் அரிய சொல். பனை என்றால் கிளை என்றார். மரக்கிளை. அடுத்து சாகம் என்ற சொல். சாகம் என்றால் இலை என்றார். இலை, இலை தழை இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய சொல் அந்த சாகம் என்ற சொல். அடுத்து போகம் என்ற சொல். போகம் என்றால் இன்பம். அது பெரும்பாலும் இப்போது கூட வழக்கத்தில் உள்ள சொல் தான் போகம். போகம் என்றால் இன்பம் என்ற பொருள். ஆக போகமே ஒரு கனியாக கனிந்திருப்பது போல அந்த அயோத்தி விளங்கியது என்று சொல்கிறார். இவ்வாறாக அயோத்தியை ஒரு உருவகமாக நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தோம். இதுதான் இந்த பாடலினுடைய. இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்த போகம் என்றால் வந்து இவன் ரொம்ப ராஜபோகமா வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. போகம் அது வந்து அது நல்ல அர்த்தத்துல எடுத்துப்பாங்களா இல்ல ரொம்ப அதாவது ரொம்ப ஆடம்பரமாக இருந்தான்னு எடுத்துக்கலாமா? போகம் என்பது இன்பம் என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை. போகம் என்பது ஒரு வட சொல், அது தமிழ் சொல் அல்ல, அது சம்ஸ்கிருத வார்த்தை தான். அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் சொல்ல வேண்டும் என்றால் இன்பம் என்று சொல்ல வேண்டும். இன்பம் தானே ஒவ்வொரு உயிரினுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்பத்தை தானே எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் எதிர் சொல்லாக எடுக்கக்கூடாது. அது நேர்மறையான ஒரு சொல். அயோத்தியில் இன்பம் நிறைந்திருந்தது. இன்பமயமாக அந்த அயோத்தி திகழ்ந்தது என்பதைத்தான். இன்பமாகிய கனி ஒன்று பழுத்தது போல அந்த அயோத்தி திகழ்ந்தது என்று நமக்கு ஒரு உருவகமாக்கி காட்டு. அதை நாம் நேர்மறையாகத்தான் எடுக்கும், எதிர்மறையாக எடுக்கும். நம்மோடு புதிதாக ஒரு நண்பர் இணைந்திருக்கிறார், மனோ என்பவர் இணைந்திருக்கிறார். மனோ அவர்களே, வருக வருக, கேட்கிறதா? வணக்கம். தங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் செய்து கொள்ளலாம். என் பேரு மனோகரன், சொந்த ஊர் வந்து பரமங்குறிச்சி. எனக்கு அப்படியே ஏத்த வீடு தான் பத்மதேவ அண்ணன் பத்மதேவன் வீடு. சிறு வயதுல இருந்து தெரியும். நான் 10th வரைக்கும் ஊர்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் சென்னையில படிச்சேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஊர்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நான் கரண்டா டெக்சாஸ்ல இருக்கிறேன். நான் மகிழ்ச்சி. வணக்கம். மகிழ்ச்சி, வணக்கம். அவர் இப்போது அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். இந்த நமது வகுப்பு நடப்பது என்பதை நான் அவருக்கு சொல்லவில்லை. வகுப்பு நடக்கிறது என்பதே ஏதோ ஒரு வாட்ஸ்அப் செய்தி மூலம் அறிந்து கொண்டு என்னிடம் கேட்டார். நானும் வகுப்பில் பங்கு பெற வேண்டும் என்று அவர் கேட்டார். அதனால் அவருக்கு அந்த இணைப்பை அனுப்பினேன். அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. வகுப்பு நடக்கிறது என்பது நாம் சொல்லாமலேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நல்ல விஷயம் தான். கண்டிப்பா மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பங்கு கொள்ளுங்கள் மனோ. வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறது. பத்மதேவன் அண்ணனை பத்தி சொல்றதா இருந்ததுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். குறைந்த வயதுல ரொம்ப அறிவுபூர்வமா எழுதுவாங்க, அறிவுபூர்வமா பேசுவாங்க. உங்க தமிழ்நாட்டுல முத முறையா பாரதியாரோட எல்லா கதைக்கும் முதலடியா உரைநடை எழுதினது அண்ணன் தான் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். தினமணியில கூட ஆசிரியர் வைத்தியநாதன் வந்து அது பாராட்டி ஒரு இது எழுதியிருந்தாப்ல, ஒரு சின்ன கட்ட மாதிரி எழுதியிருந்தாங்க. கண்டிப்பா. ஆமா, நாங்க முதல்ல நாங்க படிச்சது வந்து குயில் பாட்டு படிச்சோம். அதுதான் 2nd பாடல் நாங்க படிச்சது, 3rd பாடல். சரி சரி சரி. மனோ, உங்க ஊரு பரமன் குறிச்சின்னு சொன்னீங்க. எங்க என்னுடைய அப்பாவுக்கு சொந்த ஊர் வந்து திருச்செந்தூர். அதனால உங்க ஊருக்கார ஒருத்தங்க இருக்கும் இங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவோட ஊரும் திருச்செந்தூர் பக்கத்துலதான். அதுதான் அந்த ஊர் தான் இல்ல, பரமன் குறிச்சி சொன்னது ஊர் தானே, அந்த ஊர் தானே ஐயாக்கும். ரெண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் தான். நாங்கள் ரெண்டு பேருமே சிறு வயதில் சேர்ந்தே நூலகத்திற்கெல்லாம் சென்று படித்து வருவோம். அப்புறம் கால சூழ்நிலையில் வெவ்வேறு ஊர்களில் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போது அவர் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். நான் இந்த வகுப்பை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. அவராக அப்படியா தெரிய வந்து அவராக வந்திருக்கிறார். ஆமா, வாட்ஸ்அப் குரூப் நம்ம இங்க உள்ள டேலஸ் அந்த அது ரிலேட்டடான வாட்ஸ்அப் குரூப்ல எதாச்சியா பார்த்தா அனுப்பியிருந்தாங்க. நம்ம குரூப்ல தான் இருந்தா யாரும் அனுப்பியிருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது மறந்துச்சு யார் அனுப்பினது. அதுக்கப்புறம் இவர் ஒருத்தர் பாலான ஒருத்தர் வந்தார்ல, அவரு அனுப்பிச்சிருப்பாரு. பாலா கிருஷ்ணமூர்த்தி, அவர் கிருஷ்ணமூர்த்தி டேலஸ்மூர்த்தி. அவரு டேலஸ்ல தான் கரெக்ட். இந்த ரேடியோ ஆர்ஜே கூட ஏதோ பண்றாரு அவர் இப்போ. ஆமா, அவருக்கு மூலமா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் போகமா? ஐயா, ஒரு சந்தேகம் ஐயா. போன பாடல்ல வந்து ஜெயராம் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகும் முதல் தென் பனை பனை போக்கி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பனைனா வந்து கிளைன்னு சொல்லுங்க. ஆமா, பனை என்றால் கிளை. இந்த பனை என்ற வார்த்தை நீங்கள் அபிராமி அந்தாதியில் கூட அபிராமியை பற்றிய சொல்லும் போது, அபிராமி அம்மையை பற்றி சொல்லும் போது, சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் என்று அபிராமி அம்மையை பற்றி அபிராமிப்பட்ட சொல்கிறார். சுருதி என்றால் வேதம். வேதங்களினுடைய பனையாக ாக வேறாக அபிராமி அம்மை திகழ்கிறார் என்று சொல்கிறார். பனையாக, பனையாக என்றால் கிளையாக, வேதங்களின் கிளையாக இருப்பவளும் அவள்தான், வேதங்களின் ஒழுந்தாக அதாவது அதனுடைய உச்சி பகுதியாக இருப்பவளும் அவள்தான், வேறாக அதனுடைய அடிப்பகுதியாக இருப்பவளும் அவள்தான் என்பது என்பதை சொல்லும் போது பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் என்று சொல்கிறார். ஆக பனை என்றால் கிளையை குறிக்கும், மரக்கிளையை குறிக்கும். இங்கு கேள்வியாகிய கிளை என்று சொல்கிறார். கேள்வி ஆகும் முதல் கின் பனை என்று சொல்கிறார். கல்வி என்பது விதை, கேள்வி என்பது கிளை என்று சொல்கிறார். முதல் தின் என்றால் வலிமை, வலிமையான கிளை என்று சொல்றோம், திண்மை என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, திண்மையாக இருக்கும். அந்த திண்மை கூட்டல் பனை சேரும் போது திண்பனை என்று வருது. பனை என்பதற்கு நாம் அந்த ரன்னகரம் போட்டால், இரண்டு சுருளி நை போட்டால் அது பனை மரத்தை குறிக்கும். அந்த பனை வேறு, இது பனை, இது வந்து தன்னகரம் வந்திருக்கிறது, இது கிளையை குறிக்கிறது, எல்லா மரத்தினுடைய கிளையும் குறிக்கும். ரன்னகரம் போட்டு பனை என்று வந்திருந்தால் அது ஒரே ஒரு மரத்தை, அந்த பனை மரத்தை மட்டும், இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். போக்குதல்னா அது அதை எடுத்து அது அது அந்த மரம், அந்த அந்த விதை வளர்ந்து வருகிறது, மரமாகிறது, மரம் அந்த கிளையை போக்குகிறது என்றால் தன்னிடத்தில் இருந்து அதை வெளிப்படுத்துகிறது என்றார், கிளையை போக்குகிறது, கிளையை நீட்டுகிறது என்றார். சரி ஐயா, அப்படி ஒரு உருவகமாக சொல்கிறார். ஒரு ஒரு விதை, அந்த விதை வளர்கிறது, தன்னிடம் இருந்து கிளையை வெளிப்படுத்துகிறது, பிறகு அதில் இலைகள் உருவாகின்றன, பிறகு மொட்டு அரும்புகிறது, அதன் பிறகு மலர் மலர்கிறது, அதன் பிறகு கனி கனிகிறது. இதுதான் உருவகம். அவற்றோடு இந்த அயோத்தியை சேர்த்து அதில் கல்வி கேள்வி போன்றவற்றையெல்லாம் கொண்டு வந்து இணைக்கிறார். இப்படியாக ஒரு கவிதை ஜாலத்தை இதில் செய்கிறார், ஒரு உருவகமாக இந்த பாடலை அமைக்கும். மிக அருமையான பாடல். ஆனால் இதில் இன்னொரு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, அது நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்விதான் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான விஷயம் அப்படின்னு கல்வியில கவனம் செலுத்துவதற்கு இது ஒரு அதுதான் அடிப்படை என்பதை நமக்கு இது உணர்த்தி விடுக்கும். ஒரு தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கல்விதான் முதன்மையாக இருக்க வேண்டும். கல்வி இல்லாமல் எப்படிப்பட்ட கல்வி அதுவும் இருக்கு, எப்படிப்பட்ட கல்வியும் இருக்கு இல்லையா? ஆமா, அது அது அது தர்மத்தை மலராக தருகிறது என்றால், அறம் அறம் மலர்கிறது என்றால் அந்த கல்வி சிறந்த கல்வியாகத்தானே இருக்க வேண்டும். கல்வி என்பது ஒரு அறம் சார்ந்த ஒருவனாக ஒருவனை மாற்ற வேண்டும். பெரும் பொருள் சார்ந்த சிந்தனை உடையவனாக மட்டும் மாற்றாமல் அறம் சார்ந்த சிந்தனை உடையவனாக மாற்ற வேண்டும். அதைத்தான் அடுத்தடுத்து நமக்கு சொல்லுகிறார். அன்பை கொடுக்கிறது, அன்பு அரும்புகிறது அந்த கல்வியில் இருந்து, அந்த கல்வி என்ற விதையிலிருந்து அன்பு அரும்புகிறது, தர்மம் மலர்கிறது என்று சொல்கிறார். அதுதான் இங்கு நாம் அடிக்கோடு இட்டு கவனிக்க வேண்டும். கல்வி என்பது வெறும் அறிவை கொடுக்கக்கூடியதாக மட்டும் இல்லாமல் அன்பை கொடுக்கக்கூடியதாக, அறத்தில் ஒருவனை நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதே அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதன் பிறகு அது இன்பத்தை தர வேண்டும். இந்த அன்பும் அறமும் இல்லாமல் வெறும் இன்பம் மட்டும் தரக்கூடியதாக கல்வி இருந்துவிடக்கூடாது. அன்போடும் அறத்தோடும் சம்பந்தப்படாத இன்பம் சரியான இன்பமாக இருக்காது, அது தவறான ஒரு இன்பமாக போய் விடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இவற்றையெல்லாம் சேர்த்து கடைசி இன்பம் என்பதை கொண்டு வந்து வைக்கிறார் கம்பர். அதை வரிசையாக ஒரு அடுக்கு முறையில் கொண்டு செய்யும். நம் கல்வி முறை லைக் போட்டியும் பொறாமையும் யாரை வீழ்த்துவது என்ற கல்வியில் தானே இருக்கிறது. ஆமா ஆமா, அது அப்படி ஆகிவிட்டது. வள்ளுவரே சொல்கிறார் அல்லவா, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அறிவு என்பதனுடைய அடையாளமே என்னவென்றால், பிற ஒரு உயிரினுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து அறிவு கொண்டு அந்த துன்பத்தை துடைக்க முற்படுவதுதான் அறிவினுடைய அடையாளம். அந்த இரக்க உணர்வு, அந்த அன்புணர்வு, அந்த பரிவுணர்வு இல்லாவிட்டால் அறிவினால் பயனே இல்லை என்று சொல். அறிவுனுடைய அடையாளமே அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல். அப்படியானால் கம்பர் சொல்லுவதும் வள்ளுவர் சொல்வதும் ஒத்துப்போகிறது அல்லவா? கம்பரும் அதைத்தான் சொல்ல வருகிறார். அன்பை அது கொடுக்க வேண்டும், அறத்தை அது கொடுக்க வேண்டும் என்று கம்பர் சொல்கிறார், வள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார். ஐயா இதுல கேள்வி பத்தி இருக்குல்ல ஐயா, அது வந்து கேள்வினா கேள்வி கேக்குறதுன்னு எடுத்துக்கலாமா? கல்வியில் அப்புறம் வர கேள்வி, அது வினா துடுத்தல் என்ற பொருளில் வரவு. கேள்வி என்பதை நாம் வினா என்ற பொருளில் நாம் ஒருவரை நோக்கி ஒரு வினா தொடுத்தால் அதை கேள்வி கேட்டான். கேள்வி என்பதற்கு அது பொருள் அல்ல. கேள்வி என்பது கேட்டறிவது, கல்வியோடு இணைந்தே எப்போதும் வரும். கல்வி கேள்விகளில் அவர் வல்லவர் என்றெல்லாம் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டு, கல்வி கேள்வி அந்த ரெண்டும் சேர்ந்து வரும். கல்வி என்றால் கற்றறிவது, நாமாக படித்தறிவது. கேள்வி என்றால் கேட்டறிவது. அந்த கேட்டறிதல் என்பதைத்தான் கேள்வி என்று சொல்லும். கற்றிலனாயினும் கேட்க அது ஒருவருக்கு என்று ஒரு திருக்குறள் நீங்கள் கேள்விப்பட்டு, அந்த கற்றிலனாயினும் கேட்க, ஒருவன் தானாக படித்து அறியாவிட்டாலும் படித்தவர்கள் சொல்வதை கேட்டாவது அறிய வேண்டும். அதனால்தான் கேள்வி என்ற ஒரு அதிகாரமே வள்ளுவர் வகுத்திருக்கிறார். கல்வி என்ற ஒரு அதிகாரம் வகுத்திருக்கிறார், அடுத்து கேள்வி என்ற ஒரு அதிகாரமும் வகுத்திருக்கிறார். கல்வி கற்க முடியாவிட்டாலும் கேட்டாவது அறிய வேண்டும். நீங்கள் சிலர் நல்ல அறிவுடையவர்களாக, தேர்ந்த பேச்சு திறன் உடையவர்களாக, நல்ல சமயோசிதம் உடையவர்களாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் பெரிதாக கற்றிருக்க மாட்டார்கள். இப்ப நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தால் அவர்கள் பெரிய கல்விமான்களாக எல்லாம் இருக்க மாட்டார்கள். ஆனால் கேட்டு பலவற்றை அறிந்து வைத்திருப்பார். ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன விஷயங்கள் யாரிடம் இருந்தெல்லாம் கிடைக்கிறதோ அவற்றையெல்லாம் நுணுக்கமாக கேட்டு கேட்டு தங்கள் அறிவை பெருக்கி இருப்பார்கள். ஆக கேள்வி என்பது அறிவை பெருக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் படித்தறிவதை விட கேட்டறிவதில் தான் அறிவு பன்மடங்கு அதிகமாக வரும். ஏனென்றால் கேட்டறியும் போது உடனுக்குடன் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அவர் அந்த சொல்லக்கூடியவர், நமக்கு அந்த அறிவை புகட்டக்கூடியவர் நமக்கு எது தேவையோ அந்த முறையில் அதை புகட்டுவார். உடனுக்குடனாக பல்வேறு விஷயங்களையும் தெளிவுபடுத்துவார் என்பதனால் கேட்டறிவது கற்றறிவதை விட ஒருபடி எப்போதும் மேலானது, அதில் மாற்றுக்கிறது. ஆனால் இரண்டும் இருக்க வேண்டும். படித்தும், நாமாக படித்தும் அறிய வேண்டும், பிறர் வாய் கேட்டும் அறிய வேண்டும். இரண்டுமே இருக்கிறது. அதனால்தான் எப்போதும் கல்வி கேள்வி என்பது இணைத்தே சொல்லப்படும். கல்வி கேள்வி என்பது பசித்து உண்ணுவது, கல்வி என்பது புகட்டுவது. அதாவது பசிக்காமலே அவர்களுக்கு புகட்டுவது கல்வி, அவர்களே பசித்து உண்பது கேள்வின்னு எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல, அப்படி கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, கல்வி என்பது நாமாக கற்பது. நீங்க உங்க வீட்டில் பல புத்தகங்கள் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த புத்தகங்களை நீங்களே படித்து படித்து அறிவது கல்வி. ஏடுகளை புரட்டி புரட்டி அறிவது கல்வி. ஒரு சபை, ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது அல்லது ஒரு பேச்சாளர் ஒரு சபையில் பேசுகிறார், அதில் போய் நீங்கள் அமர்ந்து அந்த அரங்கத்தில் அமர்ந்து அவர் பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அது கேள்வி. இதுதான் வித்தியாசம். சரிங்க, சரி. அதே போல் எண்ணில்ன்றத எண்ணற்றன்னு எடுத்துக்கலாமா ஐயா? எண்ணற்ற கேள்வி. ஆமா, அதுதான் எண்ணில் என்பது எண்ணிக்கையே இல்லாத. சிறப்பு. இப்போது நாம் கற்பது கல்வி. இப்போது நாம் புத்தகத்தை வைத்திருக்கிறோம், நீங்களும் வாசிக்கிறீர்கள், நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். இது கல்வி. ஊடாக கேள்வியும் இருக்கிறது, இதனோடு சேர்ந்து கேள்வியும் இருக்கிறது. கேட்டும் அறிகிறோம், படித்தும் அறிகிறோம். நாம் இப்போது இதில் இரண்டுமே கலந்து செய்கிறோம், கல்வியும் கேள்வியுமாக. இதை தனித்து நீங்களாக ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து அறிவீர்களே ஆனால் அது கல்வி. கேட்டுப்பட்டு அறிவீர்களே ஆனால், ஒருவர் ஒரு பேச்சாளர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார், அங்கு போய் அவர் பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள், அதன் மூலம் பல தகவல்களை அறிகிறீர்கள், உங்களுடைய சிந்தனை திறன் மேலும் கூர்மை பெறுகிறது என்றால் அது கேள்வி. அப்படி ரெண்டுமே ஆன வித்தியாசம் அல்ல. கேள்வி என்றால் கேட்டறிவது, கல்வி என்றால் கற்றறிவது. இதுதான் ரெண்டு. புத்தகத்திலிருந்து படிப்பது கல்வி, யூடியூப்லிருந்து கேட்டு கேள்வி. அது இப்போ இந்த வலைத்தளங்களில் வரக்கூடிய அவற்றையெல்லாம் நாம் கேள்வி பிரிவில் சேர்த்துக்கலாம். இப்போது பெரும்பாலும் கேள்விதான் அதிகமாக இருக்கிறது. வாசிப்பு பழக்கம் குறைந்து கேள்வி அதிகமாகிவிட்டது. காரணம் அந்த யூடியூப் முகநூல் போன்ற பற்றினுடைய பெருக்கம் தான். கேட்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. கற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள், அதனுடைய வாயில் வேறாக மாறிவிட்டது, அதனுடைய வழிமுறை வேறாக மாறிவிட்டது. கேட்பதன் மூலம் கற்கிறார், படிப்பதன் மூலம் கற்பதை விட கேட்பதன் மூலம் கற்கிறார். கேள்வி பெருகியிருக்கிறது, கல்வி குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். கல்வியின் ஒரு பிரிவுதான் கேள்வி. கல்வி என்பதை எல்லாவற்றையும் உள்ளடக்கும். கல்வி என்பதற்குள்ளேயே கேள்வியும் வந்துவிடும். கல்வி என்றால் கற்றல் தான். அது கேட்பதன் மூலம் கற்கலாம், படிப்பதன் மூலமும் கற்கலாம். இந்த இடத்தில் நாம் இரண்டையும் பிரித்து பார்க்கிறோம். கல்வி தனியா, கேள்வி தனியா பிரித்து பார்க்கிறோம். ஆனால் கல்வி என்பது கேள்வியையும் உள்ளடக்கியதுதான். அதையே நாம் நினைவில் வைத்துக்கோம். கல்வி என்பது பொதுவா கற்றறிதல். அது எப்படி வேண்டுமென்றாலும் கற்றறியலாம். கேட்பதன் மூலம் கற்றறியலாம், படிப்பதன் மூலம் கற்றறியது. கல்வி என்பது கற்றல், அவ்வளவுதான். அது கேட்பதாகவும் இருக்கலாம், படிப்பதாகவும் இருக்கலாம். இந்த இடத்தில் நாம் இரண்டையும் தனியாக பிரித்து பார்க்கலாம். இதில் எந்த தவத்தை பற்றி கூறுகிறார் ஐயா? தவம் என்பது, இது ஒரு நல்ல கேள்வி. தவம் என்பதை இடையில் வந்து சேர்த்திருக்கிறார். தவமாகிய இலை தழைத்தது என்று சொல்கிறார். பொதுவாக கல்வியின் பயன் என்பது இறைவனை அறியக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது முன்னோர்கள் பலருடைய கருத்து. அதனால்தான் வள்ளுவர் கற்றதனால் ஆய பயன் என்போல் மாலறிவன் நற்றாள் புகழார் எனின் என்று இரண்டாவது குறளிலேயே அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இறைவனை அடைவதுதான், அந்த இறுதி உண்மையை தெரிவதுதான் கல்வியினுடைய இறுதி பயனாக இருக்கும். வெறுமனே உலக வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கு பல்வேறு விஷயங்களை அறிந்து அறிந்து வைத்துக் கொண்டு இருப்பதனால் என்ன பயன்? சட்டத்தில் விட்டுவிட்டுதான் போக போகும். நாம் சேர்த்து வைக்கிற மூளைக்குள் சேர்த்து வைக்கிற அறிவு எல்லாம் ஒரு கட்டத்தில் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அப்படியானால் இதற்கு அப்பால் பெற்ற ஒரு உண்மையை அறிவதற்காக இந்த கல்வி உதவ வேண்டும். அதற்கு உதவக்கூடியது தவம். அந்த தவத்திற்கு ஒரு தூண்டுதலாக அமைய வேண்டும் கல்வி என்பதனால்தான் அந்த தவத்தையும் இடையில் சேர்க்கும். தவம் என்பது இறைவனை அறிவதற்கான முயற்சியைத்தான் தவம் என்று நாம் சொல்வோம். அந்த அந்த பொருளில் தான் எல்லா இடங்களிலும் தவம் என்ற சொல் பயன்பாட்டில் வருகிறது. வள்ளுவர் கூட தவம் என்பதை இறைவனை அறிவதற்கான அந்த முயற்சியை குறிப்பதாகத்தான் பயன்படுத்தும். இங்கும் நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருண் தவத்தின் சாகம் தவழைத்து என்னும் போது அந்த தவ முயற்சியை அந்த கல்வி கொடுக்க வேண்டும் என்று கம்பர் சொல்வதாக நாம் எடுத்து. நன்றி. அடுத்த பாடல் போகலாமா? போகலாம் ஐயா. அடுத்த அரசியல் படம், அதாவது அரசியல் தசரதன் நடத்திய அரசாட்சி எப்படி இருந்தது என்பதை சொல்லக்கூடிய பகுதி. நாம் இரண்டு மூன்று படலங்களை கடந்து வந்தது. நாட்டு படலம், நாட்டினுடைய வர்ணனையை பற்றிய பகுதியை பார்த்தோம். அடுத்து நகரப்படலம், நகரத்தினுடைய வர்ணனையை பார்த்தோம். இப்போது அரசியல் படலம், அந்த நாட்டை அந்த நகரத்தை ஆளக்கூடிய தசரதனுடைய சிறப்பை சொல்கிறார். அந்த அரசு எப்படி இருந்தது? ஒரு அரசன் தான் ஒரு தேசத்தினுடைய ஆதாரமாக இருக்கிறார். அரசன் எவ்வளி குடிகள் அவ்வளி, அவன் எப்படி இருக்கிறானோ அதன்படிதான் அந்த தேசமே இயங்கும். அரசனுடைய சிந்தனை போக்கின் ஏற்றபடிதான் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அந்த குடிமக்களினுடைய சிந்தனை போக்கு மாறும். அதனால் அரசன் என்பவன் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவனாக மாறுகிறான். ஒரு சொற்றொடர் சொல்லுவார்கள், பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லுவார். ஒரு தேசத்தை பேய் வந்து ஆள தொடங்கிவிட்டால் அந்த நாட்டில் உள்ள உயர்ந்த நூல்கள் எல்லாம் பிணங்களை தின்ன தொடங்கிவிடும். அதாவது அதனுடைய நூல்கள் கூட தவறாக எழுதப்பட்டு விடும் என்ற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய சொற்றொடராக அது இருக்கிறது. ஏய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பதாக அந்த சொற்றொடர் அமைந்தது. ஆக அரசு செய்பவர் யார் என்பது மிக முக்கியம். அதற்கு ஏற்றபடிதான் அந்த நாடு இயங்கும், நாட்டு மக்கள் எல்லாம் அமைவார்கள். அதனால் அரசன் முக்கியத்துவம் வாய்ந்தவனாக மாறுகிறார். வள்ளுவர் அந்த அரசனுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகாரம் வகுத்து உரை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்கிறார். உரை தவறாமல் செங்கோல் ஆட்சி செலுத்தி மக்களை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு வேந்தன் தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார், இறைவனுக்கு இணையாக வைக்கப்படுவார் என்று வள்ளுவர் சொல்கிறார். இறை என்று வைக்கப்படும் என்று ஆக அரசன் என்பவன் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவனாக கருதப்படும். இங்கு தசரதன் அந்த அயோத்தியை ஆள்கிறான், அந்த கோசல நாட்டின் வேந்தனாக அவன் திகழ்கிறான். அவனுடைய அரசியாட்சி எப்படி இருந்தது என்பதை கம்ப சொல்கிறான். அவனுடைய தன்மை எப்படி இருந்தது, அவனுடைய ஆட்சி எப்படி நடந்தது என்பதை இந்த பகுதியில் சொல்கிறான். இது பலபட பல விரிவாக சொல்லப்பட்ட பகுதி. இது ஒரு தொகுப்பு நூல் என்பதனால் முக்கியமான சில பாடல்களை என்பதை விட இந்த தொகுப்பாசிரியருக்கு முக்கியமாக பட்ட சில பாடல்களை இங்கு எடுத்து தந்திருக்கிறார் இந்த பகுதி. முதலில் அந்த தசரதனுடைய தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு பாடலை இங்கு எடுத்து தந்திருக்கிறார். தாயோக்கும் அன்பில் தவமோக்கும் நலம் வைப்பில் சேயோக்கும் முன்னின்றொரு செல்வதி உயிக்கும் நீரால் நோயோக்கும் எண்ணின் மருந்தொக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவுக்கும் எவர்க்கும் அண்ணான் என்று சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் சாய் ஒக்கும் அன்பு ஒக்கும் ஒக்கும் என்றால் ஒத்திருப்பான் என்று அர்த்தம். அந்த ஒத்திருப்பான் இணையாக இருப்பான் என்ற ஒத்திருத்தல் என்ற அந்த சொல்லினுடைய வேறு வடிவம் வினை வடிவம் தான் அந்த ஒத்திருப்பான். தாய் ஒக்கும் அன்பு அன்பு செலுத்துவதில் அவன் தாயை போன்று இருந்தான். தாயினுடைய அன்புதான் மற்ற எல்லோருடைய அன்பை விட மேம்பட்டது. தாய் அன்புக்கு இணையான ஒரு அன்பை நாம் பார்க்க முடியாது. அதனால்தான் கடவுளை பற்றி சொல்லும் போது கூட மாணிக்க வாசகர் தாயும் சால பரிந்து என்று சொல்லுகிறார். இறைவன் ஒரு தாயை விடவும் மிகவும் அதிகமாக என்பால் அன்பு செலுத்தி என்னை அரவணைத்தான் என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார். தாயினுடைய அன்பு மிக உயர்ந்த பட்ச அன்பு. மற்ற எல்லா உறவுகளினுடைய அன்பை விடவும் தாயினுடைய அன்பு என்பது உச்சபட்சமானது. அப்படிப்பட்டவனாக தசரதன் விளங்கினான். தசரதனுடைய அன்பு இருந்தது என்று சொல்ல குடிமக்களை அரவணைத்து ஆட்சி செலுத்துவதில் தன் உடன் இருப்பவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை வழிநடத்துவதில் அவன் ஒரு தாயை போல் இருந்தான். அவர்கள் இடத்து தாயை போல் அன்பு செலுத்தி அவர்களை எல்லாம் அவர் அரவணைத்தான் என்று சொல்கிறார். தாய் ஒக்கும் அன்பு. அடுத்து சொல்கிறார் தவம் ஒக்கும் நலம் பயப்பு. நலம் பயப்பு நன்மையை நல்குவதில் தவத்தை அவன் நிகழ்த்தியிருந்தான் என்று சொல்கிறார். தவம் என்பது நாம் என்னவற்றையெல்லாம் விரும்புகிறோமோ எவற்றையெல்லாம் பெற ஆசைப்படுகிறோமோ அவற்றையெல்லாம் தவம் தரும். அதை வள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால் வேண்டிய வேண்டியான் செய்த எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும். செய்யக்கூடிய தவத்தினால் நாம் வேண்டியவற்றையெல்லாம் வேண்டியபடி பெற்றுவிடலாம். அதனால் செய்தவம் இங்கு முயலப்பட வேண்டும் என்று வள்ளுவர் அந்த குறளில் சொல்லுவார். தவம் என்பது நாம் விரும்பியவற்றெல்லாம் தரக்கூடியது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதை போல பாரதியும் ஒரு இடத்தில் சொல்கிறார் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்று பாரதி சொல்கிறார். தவம் என்பது நாம் எதை எய்த விரும்புகிறோமோ அடைய விரும்புகிறோமோ அதை தரக்கூடியது. அதனால் அந்த தவத்துக்கு இணையானவன் தசரதன் என்று இங்கு கம்பர் சொல்கிறார். தவம் ஒக்கும் நலம் பயப்பு நன்மையை தரக்கூடிய விஷயத்தில் அவன் தவத்தை நிகழ்த்தவன் என்று சொல்கிறான். அவன் நன்மை தரக்கூடிய எப்படிப்பட்டவனாக திகழ்ந்தான் என்றால் தவத்தை போல திகழ்ந்தான். எப்படி தவம் நன்மையெல்லாம் கொடுக்குமோ அதை போல அவன் நன்மையை தருவதில் தவத்தை போல் திகழ்ந்தான் என்று சொல். அடுத்து சொல்கிறான் சேய் ஒக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உயிக்கும் நீராள். சேய் என்றால் குழந்தை. அந்த சொல் இப்போது கூட வழக்கத்தில் உள்ள சொல் தான். சே என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய சொல்லாக வருகிறது. தாயும் சேயும் என்றெல்லாம் இணைத்து சொல்வார். தாயும் சேயும் நலமா என்றெல்லாம் இப்போது கூட வழக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த சே என்ற சொல். அவன் ஒரு குழந்தையை போன்றிருந்தான். எந்த விஷயத்தில் என்றால், செல்கதி உயிக்கும் நீரார். நீர் என்றால் தன்மை என்று அர்த்தம். நீர்மை என்ற சொல்லிலிருந்து நீர் என்பது வருகிறது. தன்மை அதாவது நல்ல கதியில் செலுத்தக்கூடிய தன்மையினால், உயித்தல் என்றால் செலுத்துதல். நல்ல கதியில், நல்ல நிலையில், கதி என்பது நிலை, நல்ல நிலையில் நம்மை, அதாவது அந்த குடிமக்களை, அந்த குடிமக்களை செலுத்தக்கூடிய தன்மையால் அவன் ஒரு குழந்தையை, ஒரு பிள்ளையை நிகழ்த்தியிருந்தான் என்று சொல். அது என்ன, பிள்ளையை நிகழ்த்திருப்பதற்கு, பிள்ளையை நிகழ்த்தியிருந்தான் என்று சொல்கிறார் என்ற ஒரு சந்தேகம் வரலாம். இங்கு நாம் காலங்காலமாக நமது மரபில், வைதீக மரபில் சொல்லக்கூடக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் இந்த அடிக்கு பொருள் எளிமையாக புரிஞ்சு. வைதிக மரபில் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, ஒரு தாயையும் தகப்பனையும் நல்ல கதியில் சேர்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் தான் அந்த பெற்றோர்களை உயர்ந்த ஒரு கதியில், அவர்கள் இறப்புக்கு பிறகு உயர்ந்த கதியில் இருக்கும்படியாக செய்யக்கூடியவர்கள் பிள்ளைகள் தான். பிள்ளைகளை பெறாதவர்கள் புத்து என்ற நரகத்தில் போய் அடைவார்கள். பிள்ளை பேர் வாய்க்காதவர்கள் புத்து என்ற நரகத்தை போய் அடைவார்கள். அந்த புத்து என்ற நரகத்தில் இருந்து பெற்றோர்களை காப்பதினால்தான் புத்திரர், புத்திரன் என்று பிள்ளைக்கு பேர் வந்தது என்று ஒரு கருத்து இருக்கிறது. பிள்ளைகளால் தான் பெற்றோர்கள் நற்கதியை அடைகிறார்கள். அந்த பிள்ளை வாய்க்காவிட்டால், அல்லது நல்ல பிள்ளைகள் வாய்க்காவிட்டால், அந்த பெற்றோர்கள் நரகத்தில் போய் நரகத்தை போய் சேர்வார்கள், புத்து என்ற நரகத்தை போய் அடைவார்கள் என்ற ஒரு செய்தி காலங்காலமாக சொல்லப்படுகிறது. அந்த செய்தியின் அடிப்படையில் இங்கு கம்பர் இந்த வாசகத்தை அமைத்திருக்கிறார். சேய் ஒக்கும் இன்று ஒரு செல்கதி உயிக்கும் என்கிறார். எப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை நல்ல கதியை சேர்க்கிறானோ, அதை போல குடிமக்களை எல்லாம் நல்ல நிலையில் சேர்க்கக்கூடியவனாக அந்த தசரதன் திகழ்ந்தான். அதனால் அவனை சேய் ஒப்பான் என்று இங்கு கம்பர் சொல்லி, சேய் ஒக்கும், ஒக்கும் என்பதை ஒப்பான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது வழக்கத்தில் ஒப்பான் என்பதுதான், உயர்தினைக்கு ஒப்பான், ஒப்பாவான் என்று அந்த சொல்லைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். இங்கு ஒக்கும் என்று பயன்படுத்துகிறார். ஒக்கும் என்பதே ஒப்பான் என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை தான். அதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இப்படி குடிமக்களை எல்லாம் நல்ல நிலையில் அவன் சேர்ப்பதனால் பெற்றோர்களுக்கு பிள்ளையைப் போல் அவன் இருந்தான். குடிமக்களுக்கு ஒரு பிள்ளையைப் போல் அவன் இருந்தான். அவர்களை எல்லாம் நல்ல கதியில் அவன் சேர்க்கிறான். அதாவது குடிமக்களை நல்ல நல்ல நிலையில் அவன் வாழ வைக்கிறான். அவர்களை எந்த துயர கதிக்கும் ஆளாகி விடாமல் பாதுகாத்து அவர்களை அந்தந்த இடத்தில் நல்ல ஒரு நிலையில் வாழும்படி அவன் செய்கிறான் என்பதைத்தான் இந்த அடி குறிக்கிறது. அப்படி அவன் குடிமக்களை எல்லாம் நல்ல கதியில், அதாவது நல்ல நிலையில் அவன் வைப்பதனால் அவன் ஒரு குழந்தை, அதாவது ஒரு சேயை போன்று இருந்தான் என்று சொல்கிறான். அடுத்து சொல்கிறார், நோய் ஒக்கும் எண்ணில் மருந்தொக்கும். இந்த சொற்றொடருக்கு இரண்டு மூன்று விதமாக பொருள் பார்க்க, நோய் ஒக்கும் எண்ணில் மருந்தொக்கும். அதாவது அரசன் முழுக்க முழுக்க அன்பு சார்ந்தவனாகவே இருந்துவிடக் கூடாது. சில நேரங்களில் அவன் தண்டிப்புறையவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாட்டில் தீமை நேராமல் அடக்கி வைக்க முடியும். இல்லாவிட்டால் தீயவர்கள் பெருகி விடுவார், தீமைகள் மிக அதிகரித்து விடும், எண்ணிக்கையில் அடங்காமல் போய்விடும். அந்த தீயவர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு அவன் கொஞ்சம் சந்திப்பையும் கொஞ்சம் உக்கிரத்தன்மையையும் அவன் காட்ட வேண்டும். அதனால்தான் இந்த வாசகத்தை சொல்கிறார், நோய் ஒக்கும் என்று சொல். அந்த தீயவர்களுக்கெல்லாம் அவன் நோய் போன்ற, சமூகத்தில் கேடு செய்யக்கூடியவர்கள், சமூக விரோதிகள், அவர்களுக்கெல்லாம் அவன் நோய் போன்றவன், அவர்களை தண்டிப்பதில் நோய் போன்றவன். எப்படி நமக்கு உடலுக்கு வியாதி வந்து உடலை தண்டித்து உடலில் உள்ள தீமையெல்லாம் அந்த நோய் அகற்றி அதன் பிறகு உடலை ஆரோக்கியமானதாக மாற்றுகிறது. நோய் என்பது எதற்கு வருகிறது என்றால் நம் உடலை சீர்படுத்துவதற்கு தான் நோய் வருகிறது. நம் உடம்பில் ஏதாவது எதிர்மறை தன்மைகள் புகுந்து விட்டது என்றால் அதை வெளியேற்றுவதற்கு நோய் வந்து விடுகிறது. காய்ச்சல் என்பதெல்லாம் நம் உடம்பில் உள்ள தீய தன்மைகளை வெளியேற்றுவதற்காக வரக்கூடியதுதான். அப்படி வந்து உக்கிரமாக வந்து நம்மை மாட்டி வதைத்து விட்டு அந்த காய்ச்சல் வெளியேறிவிட்டால் நம் உடல் ஆரோக்கியமானதாக மாறிவிடும். அதே போல அந்த நாட்டில் உள்ள சமூக விரோதிகள், முரடர்கள், மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவன் நோய் போன்றவனாக இருந்தான். அவர்களை கண்டிப்பதில், கண்டித்து நல்வழிப்படுத்துவதில் அவன் நோய் போன்றவனாக இருந்தான். அப்படி நோய் போன்றவனாக இருந்தான் என்ற போதிலும் கூட நோய் ஒக்கும் எண்ணின் மருந்தோக்கும் மருந்து போன்றவனாகவும் இருந்தான். நோய் மற்றவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, மென்மையானவர்களுக்கு, அறம் சார்ந்தவர்களுக்கெல்லாம் அவன் மருந்து போன்றவனாக, அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருந்தான். தீயவர்களுக்கு அவன் நோய் போன்றவனாக இருந்தான் என்று சொன்னால், நோய் ஒக்கும் எண்ணி நோய் ஒப்பானவனாக அவன் இருந்தான் என்று சொன்னால், மருந்தோக்கும் மருந்து போன்றவனாகவும் அவன் இருந்தான். மருந்தோக்கும் யாருக்கு மருந்தோக்கும் என்றால், நல்லவர்களுக்கு, அறம் சார்ந்தவர்களுக்கு அவன் மருந்தோக்கும் மருந்து போன்றவனாக இருந்தான். அடுத்து சொல்கிறார், நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவொக்கும் எவர்க்கும் அண்ணான். அண்ணான் அப்படிப்பட்டவன், அந்த அப்படிப்பட்ட அந்த தசரத மன்னன் நுணங்கு கேள்வி, நுணங்கு கேள்வி என்றால் நுட்பமான கேள்வி, நுட்பமான கேள்வி. கேள்வி என்பது இங்கு சென்ற பாடலில் கேள்வி என்பது கேட்டறியுதல் என்ற பொருளில் வந்தது. இங்கு கேள்வி என்பது நூல் என்ற பொருளில் வருகிறது. நூல் அதாவது சாஸ்திரங்கள் என்ற பொருளில் வருகிறது. நுட்பமான அந்த சாஸ்திரங்களை ஆராய புகுங்கால், அதாவது அவற்றை ஆராயும் போது அறிவுக்கும் எவருக்கும் அண்ணன். அறிவு எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு தெளிவை ஏற்படுத்துகிறதோ, அதே போல நுட்பமான நூல்களை ஆராயும் போது, எல்லோரும் கூடி ஆராயும் போது அவர்களுக்கெல்லாம் அவன் தெளிவை ஏற்படுத்துவதனால் அறிவுக்கு ஒப்பானவனாக இருந்தான். அவரவர்களுடைய அறிவுக்கு இணையானவனாக அவன், எல்லோருக்கும் தெளிவு கொடுத்தவன் அவன் என்பதனால் எல்லோருக்கும் ஒரு அறிவுக்கு சமானமானவனாக அவன் இருந்தான் என்று சொல்றான். இப்படி வரிசைப்படுத்தி சொல்கிறான். நாயை நிகர்த்தவனாக அவன் இருந்தான், தவத்தை நிகர்த்தவனாக அவன் இருந்தான், சேயை நிகர்த்தவனாக அவன் இருந்தான், நோயை ஒப்பானவனாக அவன் இருந்தான், மருந்தை போன்றவனாக அவன் இருந்தான், அறிவை போன்றவனாக அவன் இருந்தான். அப்படி எல்லோருக்கும் அவன் இருந்தான். எல்லோருக்கும் அவன் தாய் போன்றவனாக, செய் போன்றவனாக, அறிவு போன்றவனாக இருந்தான். அந்த நோய் ஒக்கும் என்பதில் மட்டும் தீயவர்களுக்கு அவன் நோய் போன்றவனாக இருந்தான் என்று. அந்த நோய் ஒக்கும் எண்ணில் மருந்தோக்கும் என்பதற்கு ரெண்டாக பிரித்து நாம் பொருள் பார்க்காமல், நோய் ஒக்கும் எண்ணில் மருந்தோக்கும், நோய் போன்ற துன்பம் வந்து சேர்ந்தது என்றான். குடிமக்களுக்கு நோய் ஒக்கும் என்றார், ஒக்குதல் என்றால் வந்து சேர்தல் என்ற அர்த்தத்தில் அங்கு நாம் பொருள் எடுத்துக்கொண்டு, நோய் ஒக்கும் என்றால் நோய் பொருந்தியது என்றால் மருந்து ஒக்கும், அந்த நோயை போக்கக்கூடிய மருந்தை போன்றவனாக அவன் இருந்தான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிக்கு இரண்டு விதமாகவும் பொருள். இப்படியாக வரிசைப்படுத்தி தசரதனை உயர்வுபடுத்தி சொல்லியிருக்கிறார் கம்பர். இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, செல் கதி அப்படின்னா செல் என்ன என்ன குறிக்குது ஐயா? இங்கே செல் கதி அதாவது அது வினைத்தொகையாக வருகிறது, செல்லக்கூடிய கதி, செல்லும் கதி. சரியா? அதே போல் நீரால் வந்து நீங்க தன்மையால்னு சொன்னீங்க. ஆமா, அது அதாவது அந்த செல்கதி, செல்லக்கூடிய நல்ல கதிக்கு அவர்களை செலுத்தக்கூடிய தன்மையால் என்றார். உயித்தல் என்றால் செலுத்துதல், மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி அவர்களை நல்ல கதியில் அவன் செலுத்துகிறான். அந்த தன்மையால் அவன் சேயை நிகழ்த்தவனாக இருக்கிறான். சரி, தவம் ஒக்கும் நலம் பயப்பில், பயத்தல் என்றால் விளைவித்தல் என்றார், பயத்தல் உண்டாக்குதல் என்றார். பயம் என்பதை நாம் ஒரு பொருளில் இப்போது பயன்படுத்துகிறோம், அவன் பயந்தான், பயந்தான் என்று சொன்னால் பயப்பட்டான் என்ற பொருளில் நாம் பயன்படுத்த. அவர்கள் நல்ல குழந்தைகளை பயந்தனர் என்று சொன்னால் அவர்கள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்தனர் என்ற பொருளில் அந்த பயன் பயத்தல் என்ற சொல் வரும். ரெண்டுக்கும் வேர் சொல் வேர். பயம் என்பது, பயம் என்பது அச்சம் என்ற பொருளில் வருகிறது, அதற்கான அடிச்சொல் வேறு. பயத்தல் என்பதற்கான அடிச்சொல் வேறு. ரெண்டுக்குமே, ரெண்டுமே வெவ்வேறு சொற்கள். ஆனால் அந்த பயம் பயத்தல் என்று வரக்கூடிய இடங்களில் அது ரெண்டும் ஒற்றுமையாக இருப்பது போல தெரிகிறது. இங்கு பய நலம் பயப்பு நய நன்மையை உண்டாக்குவது என்ற பொருளில் வரும் பயம் பயத்தல். வேற சந்தேகங்கள் இல்லையா? இல்ல ஐயா, வேற சந்தேகங்கள் இல்ல. இதுல அந்த இலக்கணம் தெரியும். ஒப்பும் என்றால் ஒப்பாவான் என்றார். தாய் தாய்க்கு ஒப்பாவான், அன்பில் தாய்க்கு ஒப்பாவான், நலம் கொடுப்பதில் தவத்துக்கு ஒப்பாவான், அந்த குடிமக்களை நல்ல கதியில் செலுத்துவதனால் அவரவர்களுக்கு அந்த குடிமக்களுக்கெல்லாம் அவன் ஒரு பிள்ளையை ஒப்பாவான். விரோதிகளுக்கு நாட்டுக்கு தீங்கு விளைவிப்பவர்களுக்கு நோய்க்கு ஒப்பாவான், நல்லவர்களுக்கு மருந்துக்கு ஒப்பாவான். கேள்வி அதாவது சாஸ்திரங்களை பல்வேறு கேள்வி கல்வி கேள்விகளை ஆராயும் போது அறிவுக்கு ஒப்பாவான். இப்படியாக அந்த தசரதன் விளங்கினான் என்று. ஏன் இதுல இதுல வந்து நோயொக்கும் இந்த இன்னொரு இவங்க விளக்கத்துல நோயொக்கும் மின்னின் மருந்துக்கோ மருந்து நோயொக்கும் மின்னின் மருந்தொக்கும் அதுக்கு வந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து சில தவறான தவறுகள் செய்து அவர்கள் தவறு செய்து அந்த தவறு என்ற நோயை நீக்கி நீக்கும் மருந்தாக அப்படின்னு தவறு செய்யலாம் அப்படியே. ஆமா, நோய் ஒக்கும் எண்ணில் மருந்து அந்த விதமாகவும் அதாவது நோய் ஒக்கும் என்றால் நோய் என்பதே துன்பம் என்று எடுத்துக்கொண்டால் துன்பம் வந்து சேர்ந்தது என்றால் அதை தீர்க்கக்கூடிய மருந்தை போன்றவனாக அவன் இருப்பான் என்று எடுத்துக்கொண்டு அங்கு ஒக்கும் என்றால் வந்து பொருந்தினால் என்ற அர்த்தத்தில் வருகிறது. அப்படி நாம் பொருள் அல்லது நோய் ஒக்கும் என்பதையே தசரதனுக்கே பொருத்தி தசரதன் நோயை ஒப்பாவான் என்று எடுத்துக்கொண்டால் அவன் தீயவர்களுக்கு நோயை ஒப்பாவான் என்று எடுத்துரியா. நேரம் ஆயிடுது, இந்த பாடலோடு நிறுத்திக்கலாம் ஐயா. ஆ சரி.